பார்வை, அத்தொடுத்தது எனக்கு ஒரு பூமாலை, அச்சுகம் தர நடந்தது பூஞ்சோலை. பொன்னானை தேடுதே என் வீணை பாடுதே. மனத்தேர் மீதிலே ஆசைகள் ஊர்வலம் வரும் யார் வாழ்விலும் காதலே போர்க்களம். மடிகளில் போக்கும் மல்லிகை கொடியினில் தோரணம், இலக்கணம் நீரும் பாடலில் இருவிழி மோகனம். தழுவும் பொழுதோ நெருப்பும் குளிரும் பிரிவின் நினைவில் இடனும் எரியும் அழகேரப்பப்பரப்பப்ப. பொன்மானை தேடுதே என் வீணை பாடுதே, உன் பார்வை அத்தொடுத்தது எனக்கு ஒரு பூமாலை, அச்சுகம் பெற நடந்தது உன் பார்வை அத்தொடுத்தது எனக்கு ஒரு பூமாலை, அச்சுகம் பெற நடந்தது பூஞ்சோலை. பரப்பப்பரப்பப்ப பொன்மானை தேடுதே என் வீணை பாடுதே. பாடும் பாடலில் உலகமும் ஆடுமே, நதியின் தொடக்கம் கடலில் கலக்கும் எனக்கும் உனக்கும் இளமை பழக்கம். தமிழேரப்பப்பரப்பப்பொன்மானை தேடுதே என் வீணை பாடுதே, பார்வை அத்தொடுத்தது எனக்கு ஒரு பூமாலை, அச்சுகம் பெற நடந்தது உன் பார்வை அத்தொடுத்தது எனக்கு ஒரு பூமாலை, அச்சுகம் பெற நடந்தது பூஞ்சோலை. பரப்பப்பரப்பப்பொன்மானை தேடுதே என் வீணை பாடுதே. ரிப்பப்பா ரிப்பபா டு டு டு ரிபபா.